get me beloved machana na rasa paliya kya rasmi atana na bring me sickle and show me a love na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na na கரிகால காலம் போல கருத்திருக்குது குழலு குழலில்ல தாஜ்மஹல் செவலோட கொண்ட போல செவந்திருக்குது உதடு உதடல்ல வந்துருச்ச தகடு பருத்தி பூவ போல பதியுதுவோ பாதம் பதமில்ல பதமில்ல பச்சரிசி சாதம் பழம்புரி சங்க போல ஒழுக்குதுவோ கழுத்து செவலோட கொண்ட போல செவந்திருக்குது உதடு செவந்திருக்குது உதடு உதடல்ல உதடல்ல மந்திருச்ச தகடு பருத்தி பூவ போல பதியுதுவோ பாதம் பதமில்ல பதமில்ல பச்சரிசி சாதம் பழம்புரி சங்க போல ஒழுக்குதுவோ கழுத்து Sickle and show me a love and na na na na na.